சத்தநாம ஸ்ரீ வாஹே குரு சாஹிப ஜி சோரட் மஹல்லா பஞ்சவா கோஜத் கோஜத் கோஜ விசாரேயோ ராம நாம தத் சாரா கேலவேக காட்டே நேமக அராத்தேயா குருமுக பார் உத்தாரா கோஜத் கோஜத் கோஜ விசாரேயோ ராம நாம தத் சாரா கேலவேக காட்டே நேமக அராத்தேயா குருமுக பார் உத்தாரா ஹார ராஸ பீவாஹோ புரக்க கேயானி சோன சோன மகாத்ரிபத மான பாவ சாது அம்ரித பாணி ரஹாவ் முகத புகத் ஜுகத் சச் பாய சர்வ சுகா கா தாதா ஆப்போ மே தாஸ் கோ பகத் தான தேவா பூரண புரக விதாத்தா ஸ்ரவணி சுனிய ரசனா காய ஹிருதத்தை சோயி கரண காரண சமரத் சுவாமி ஜாதி வ்ருதா நா கோயி வட்ட பாக ரத்ன ஜனம பாயா கரஹோ कृपा कृपाला साध संग नानक गुण गावे सिमरै सदा गोपाला वड्डा पाग रतन जन्म पाया करहु कृपा कृपाला साध संग नानक गुण गावे सिमरै सदा गोपाला वाहे गुरु जी का खालसा वाहे गुरु जी की फतेह। सोरठ महल्ला पंजवा खोजत खोजत खोज विचारेओ राम नाम तप सारा किल बिख काटे निमख अराध्या गुरमुख पार उतारा।